यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो नमो नमो नमः। सुभाषितनी वील 11वां श्लोकम। नवदल पुटे कल्प्या यस्य प्रभोरपि तल्पदीहि नट परिवृडो यस्यादस्तात् श्रामं शमयिष्यते। वटविटपिनस्तस्यांकुरान् अनुत्खट पल्लवान् स्थपुट चटकापेक्षी भिक्षु प्रतिक्षणमीक्षते। ரொம்ப அழகான ஸ்லோகம், ரொம்ப வார்த்தைகள், சுவாமி தேசிகனுடைய ஒரு வார்த்தைகள் சாஸ்திரம் வாசிச்சவா ரொம்ப ரசிக்கக்கூடிய, கவிதா சாமர்த்தியம் உள்ள மகான்கள் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். அர்த்தபரமாகவும் பார்த்தாலும் சரி, சுவாமியினுடைய அந்த பாஷையில் இருக்கக்கூடிய ஒரு தார்டியம், இத மாதிரி ஒரு மகான் நம் சம்பிரதாயத்திற்கு வழிகாட்டியாக இருந்திருக்கார் அப்படின்னால் சாக்ஷாத் வெங்கடேஷ அவதாரோயம் அப்படின்றது சித்தமாறுது இந்த விஷயங்கள்லாம் பார்த்தால். அப்படி இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், நவதள புட்டே கல்பியா எஸ்ய பிரபோரபி தல்பதீ, வசந்த ஒரு விஷயத்தை பார்த்தால் அதுல இருக்கக்கூடிய உயர்ந்ததான விஷயங்கள் தெரியாமல் ஒண்ணுத்துக்குமே உதவாம இருக்கக்கூடிய தாழ்ந்த விஷயங்களை யோசிச்சால் எப்பேற்பட்ட நிலைக்கு இந்த மனிதன் தள்ளப்படுகிறான் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு அவர் உதாரணமாக எடுத்திருக்கிறவர் யார எடுத்திருக்கார் அப்படின்னு கேட்டால், பிக்ஷுகுன்னு சாட்சாத் சன்னியாசியே சொல்றார் இந்த ஸ்லோகத்தினால. எப்படின்னு பார்த்தால், எஸ்ய வட விட்டபினக, எந்த ஆலமரத்தினுடைய நவதள புட்டே இளந்தளிர் பிரபோரபி ஜெகத் பிரபுவான அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கும் தல்பதீகி ஒரு படுக்கை அப்படின்ற ஒரு புத்தி ஏற்படுறதோ கல்பியா ஏற்படுறதோ எஸ்ய எதனுடைய அதஸ்தாத்து அந்த ஆலமரத்தினுடைய கீழே நடி பரிபிரிடகா நடராஜன் சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் ஸ்ரமத்தை போக்கின்றானோ, ஸ்ரமம் சமயிஷ்யத்தை ஸ்ரமத்தை போக்கின்றானோ, தஸ்ய வட விட்டபினஹா அந்த ஆலமரத்தினுடைய அனுத்கட பல்லவான் அப்படியேப்பட்ட ஒரு ஆலமரத்தை பார்த்தால் இது எதுவுமே தோணாமல் அங்குரான் அனுத்கட பல்லவான் அந்த இளம் தளிர்களை பார்த்த உடனே சன்னியாசியா இருக்கிறவருக்கு ஸ்தபுட்ட சட காபேட்சி, இந்த இலை இருக்க இந்த இலையை எடுத்து ஒரு தொண்டை பண்ணி தொண்டை பண்ணால் நடுவுல பள்ளமா இருக்கிற மாதிரி ஒரு தொண்டை பண்ணிண்டால் எவ்வளவு நன்னா சாப்பிட முடியும் அதுல அப்படின்னு ஒரு சன்னியாசி நினைச்சார்னா, பிரதிக்ஷணம் ஈக்ஷத்தே, பிரதிக்ஷணம் இதே நினைச்சிருந்தாருனா ஆலமரத்தை பார்க்கும்போது அவர் ஒரு சன்னியாசியா? ஆலம் இலை சேர்த்துக்க கூடாது, ஆலம் இலைன்றது வர்ஜ்யம் அப்படின்ற, வர்ஜ்யம்னா நிஷித்தம் அப்படின்றத கூட கவனிக்காமல் இதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாருன்னா அவர் ஒரு ஜீவனா அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ரொம்ப அழகான ஸ்லோகம். சன்னியாசிகள் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளைக்கும் கிராமம் கிராமமா போயிட்டே இருக்கணும். சன்னியாசிகளுடைய வாழ்க்கை இதுதான், ஓரிடத்துல இருந்துட்டு அந்த சாதுர்மாச சங்கல்ப காலத்தை தவிர ஓரிடத்துல இருந்துட்டு அவள் சன்னியாச தர்மத்தை அனுஷ்டிக்க கூடாது. பிரபுவாக சுகமாக வாழ்ந்துருக்கக்கூடிய ராஜாக்களை அண்டி, அதாவது ராஜாக்கள் சன்னியாசிகளை அழைத்து வாழ வைக்கணும், அவ ஊர்ல சுபிக்ஷம் ஏற்படுறதுக்காக வாழ வைக்கணும். இது சன்னியாச தர்மம், இது கிரகஸ்தனுடைய தர்மமும். சன்னியாசிகளுக்கு வேண்டிய உபகாரங்களை பண்ணணும்ன்றது கிரகஸ்தனுடைய தர்மமாகவும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த ஸ்லோகத்துல சொன்ன போல ஒரு ஆலமரத்தை ஒரு சன்னியாசி பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த சன்னியாசிக்கு என்ன தோணணும்? சர்வேஸ்வரன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆல இலையில வட்டசிய பத்திரசிய புட்டேசயானம்னு சொன்னா போல அந்த ஆலமரத்தினுடைய இளம் தளிர்ல பெருமாள் எம்பெருமான் வரா. அப்படிப்பட்ட எம்பெருமான், இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எம்பெருமான பத்தி நினைக்காமல், அதுவும் பெரியாழ்வார் சொல்லும் பொழுது புனசிருஷ்டி காலத்துல இந்த குழந்தை வரதே, இந்த குழந்தை தன்னுடைய கட்ட விரலை கொண்டு போய் வாயில வச்சிருக்க, கால் கட்ட விரலை, இது என்ன பண்ண போறது அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் இந்த திருப்பாதத்துக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்கா அப்படின்றது சக்கராசுரனுடைய வதத்திலிருந்து தெரிஞ்சது. அப்படியே பட்ட எம்பெருமான் வேதமே சொல்லிச்சு. கிக்ஸ்வதனம் கா ஊசா விரக்ஷ ஆசீத்னு கேள்வி கேட்டுண்டு, பிரம்மவனம் பிரம்மச விரக்ஷ ஆசீத், எதிரா எல்லாமே சக்தி. வேதாந்தத்துல சொல்லும்போது எல்லாமே எம்பெருமான்றதுக்கு இந்த வேதத்தை, இந்த வேத மந்திரத்தை உதாரணமாக எடுத்தா. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய எண்ணம், அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய படுக்கையா இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்தினுடைய தளிர் அப்படின்ற ஒரு எண்ணம் வரல. அதுபோல இந்த எஸ்ய அதஸ்தாத்து, இந்த ஆலமரத்தினுடைய அடியில தான் நடபரிபிரடா, இந்த நடராஜனாக தாண்டவம் ஆடின லோகசம்ஹார கர்த்தாவான சிவபெருமான் சிரமத்தை போக்கின்றார். சிரமம் சமைஷ்யத்தேன்னு சிரமத்தை போக்கின்றார்னா அதுவாவது ஞாபகத்துக்கு வந்துதா? எப்படி சனகாதிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ண அந்த சிவபெருமான், நடராஜனாக நாட்டியமாடின அந்த சிவபெருமான், தட்சிணாமூர்த்தியாக இருந்து கொண்டு ஆலமரத்தின் அடியில சிரமத்தை போக்கின்ற அந்த சிவபெருமான் கூட ஒருவேளை என்ன நினைவுக்கு வந்தானான்னு கேட்டால், அவனும் நினைவுக்கு இல்ல. எப்பேற்பட்ட எந்த ஆலமரத்தினுடைய இலையில பெருமாளுடைய, பெருமாளுக்கே படுக்கையா இருக்கக்கூடிய அந்த இலை, எந்த ஆலமரம் தட்சிணாமூர்த்திக்கே நிழலை கொடுக்கக்கூடியமோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்காமல் அந்த ஆலமரத்துக்கு அடியில நின்று ஒரு சன்னியாசி இப்படி தொன்னை தச்சு போட்டுண்டா எப்படி இருக்கும், இந்த இலையில தொன்னை தச்சு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சான்னா, அவன் ஒரு ஜீவனா ஈஸ்வரனை நினைக்கக்கூடிய அந்த சாமக்ரிகளை பார்த்து சாஸ்திர நிஷேதம் இந்த தொன்னை ஆலந்தொன்னு தெரிஞ்சும் கூட நாஸ்திக்கத்தை பத்தி ஒருத்தர் நினைக்கிறார் அப்படின்னால் அந்த அந்த மனிதர் நிபுணனா இருக்க முடியுமா? அவர் அனுப்புணன் தானே அப்படின்றதுதான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவரே வைராக்கிய பஞ்சகத்தில் சாதிச்சபடி ஒரு கையளவு ஜலம் போறோம் தாகத்தை சமணம் பண்ணிக்கிறதுக்கு, சமணம் பண்ணிக்கிறதுக்குன்னா போக்கிக்கிறதுக்கு ஒரு கையளவு ஜலம் போறோம். அதுக்காக இந்த உலகமே எனக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா முடியுமா? அது தேவையில்லையே. இன்னொரு இடத்துல யதி பஞ்சகம்னு ஒண்ணு அங்க சொல்லும்போது இந்த ரெண்டு கை இருக்க, பகவானால கொடுக்கப்பட்ட இந்த ரெண்டு கை இருக்க, இந்த ரெண்டு கைய உண்ணும் பாத்திரமாக வச்சுண்டு வெறும் கௌபீனத்தை தரிச்சுண்டு இந்த லோகம் மொத்தம் சுத்தி வர முடியும். இதுதான் யதிகளுடைய காரியம். இது போருமே, சன்னியாசிகள் இப்படித்தானே இருக்கணும். ஆனால் இப்படி இல்லையே சன்னியாசிகள். அப்ப இப்படி இல்லாத சன்னியாசிகள் அனுப்புனர் தானே, நிபுணர் இல்லையே. அப்படி அதை காட்டுறதுக்காகத்தான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தையே சாதிச்சார். அதனால இப்படி இருக்கணும் ஒவ்வொரு ஒரு ஜீவனும், ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இருக்கணும் அப்படின்னால் இந்த மாதிரியா இருக்கணும் அப்படின்றத சாதிச்சார். நடராஜர் நர்த்தனம் பண்ணி சிரமத்தை வடவிருக்ஷத்தின் மூலமாக வடவிருக்ஷத்துக்கு அடியில போக்கின்றார் அப்படின்றது கூட ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தினுடைய வியாக்கியானத்திலே எடுத்திருக்கா. அதுவும் கபிஸ்தலம் சுவாமியே சாதிக்கிறப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. தாக்ஷிணிய ரம்யா கிரீஷஸ்ய மூர்த்தின்றதுக்கு இந்த ஸ்லோகத்துல வியாக்கியானமாகவும் எடுக்கிறார். இத இப்போ நாம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? சன்னியாசிகளை பத்தி நாம தேசிகன் சாதிச்சிருந்தாலும் நமக்கு சன்னியாசிகளை பத்தி இங்க சொல்ற அருகதை நமக்கு இல்லை இப்பத்திக்கு. ஏன் அப்படின்னால் நமக்கு இது வேண்டாம். சன்னியாசிகள், சன்னியாசிகளை பத்தி பேசுற சந்தர்ப்பத்துல நாம இல்லை இப்போ. நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டால், நமக்கு முக்கியமான விஷயம் எம்பெருமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்த்துட்டு திடீர்னு எம்பெருமான் இடத்துல ஒரு திருவாபரணத்தை நாம பார்க்கிறோம். அந்த திருவாபரணத்தை பார்த்து இந்த திருவாபரணத்தை எம்பெருமான் சாதிச்சு சாத்தின் இருக்கானே எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட்டுட்டு தப்பாக நினைக்க கூடாது. உதாரணத்துக்கு அஸ்மத் ஊர்ல வரதராஜன் கருட சேவையில வரான். வரதராஜன் கருட சேவையில பச்சை கல் சாத்திண்டு ஏழுறது வழக்கம். அப்ப அந்த பச்சைக்கல்ல பார்த்தவொடனே எப்பேற்பட்ட மரகத பச்சைக்கல் மாணிக்க கல் இது, இந்த கல்லை கொண்டு போய் மார்வாடிகள்ல வச்சா எவ்வளவு பணம் வரும் அப்படின்னு நினைக்க கூடாது இல்லையா. ஆகையினால இந்த மாதிரியான எம்பெருமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கிறப்போ நாம் எம்பெருமான் சிந்தனையில்தான் முழுகணுமோ தவிர மற்ற விஷயங்கள்ல அனாவசியமாக முழுகக்கூடாது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் தாசன். எஸ்ய வாக்குருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில 12வது ஸ்லோகம். இது இந்த அனிப்புண பத்தியில கடைசி ஸ்லோகம். ரொம்ப ரசிக்க வேண்டிய ஸ்லோகம். இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கோம் அப்படின்றத காட்டக்கூடிய ஸ்லோகம். இந்த புறம் பேசுதல், அதாவது வம்பளக்கிறது அப்படின்னு சொல்லுவா சாதாரணமாக லௌகிகமாக பார்த்தால், அது எந்த அளவுக்கு நாம் பேசுறோம் அப்படின்றத சுவாமி தேசிகன் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே காண்பிச்சிருக்காரு இந்த ஸ்லோகத்தினால. நிரவதி குண கிராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரணமுஷிதா லோகா லோகா வதந்தி சதந்திகே வரதனுஹிதம் வாலித்ரோகம் மனாகம் அபசர்ப்பணம் பரிமித குணே ஸ்பஷ்டாவத்யே முதா கிமுதாசதே. நிரவதி குண கிராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரண முஷிதா லோகா லோகா வதந்தி சதந்திகே வரதனுஹிதம் வாலித்ரோகம் அநாகம் அபசர்ப்பணம் பரிமித குணே ஸ்பஷ்டா வத்யே முதா கிமுதாசதே. எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி குணங்களாலே நிரம்ப பெற்றவன் அப்படின்றது ராமாயண கிரந்தங்கள் மூலமாக தெரிகிறது, ஆழ்வார்களுடைய சீசுக்திகள் வாயிலாக தெரிகிறது, இன்னைக்கு பர்யந்தம் பெரியவாள் பிரவச்சனம் பண்ணின்றிருக்கக்கூடிய பெரியவாள் வாயிலாக ஸ்பஷ்டமாகவே தெரிகிறது. எத்தனையோ ஆச்சாரியர்கள் ராமாயணத்தை பற்றி பேசும்பொழுதெல்லாம் ராமனை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கா, அந்த அளவுக்கு ராமனுடைய பெருமை பறைசாற்றி நிற்கிறது இன்னைக்கும் லோகத்தில். ஆனால் நாம் என்ன பண்றோம், தவறு பேசணும் தப்பு சொல்லணும்னு ஆரம்பிச்சோன்னா, ஒருத்தர் மேல தப்பு சொல்லணும்னு ஆரம்பிச்சோன்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வானாலும் நாம போவோம் அப்படின்றதுக்கு இந்த ஸ்லோகம் உதாரணம். நம்மிடத்துல இருக்கக்கூடிய தப்புகளை நாம பார்க்கறது இல்லை, பிரத்தியார் மேல இருக்கக்கூடிய தப்ப சொல்றதுல நாம ரொம்ப கெட்டிக்காரால இருக்கோம். பிரத்தியார்னா சாதாரண நம்மோடு சகஜமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் இல்லாமல், எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்திலேயே நம்மளால புரளி பேச முடியும் தப்பு சொல்ல முடியும் அப்படின்றது ஸ்பஷ்டமா தெரிகிறது. நம்முடைய புத்தி அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு லோகத்துல. எந்த விதமான குற்றமுமே இல்லாதவன் இல்லையா, தோஷ லவம் தோஷ லேசம் கூட கிடையாதவன் அப்படின்றது ராமாயணத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ராமன் விஷயத்துல. ஆனா நம்முடைய நாக்கு இருக்கு, இந்த நாக்கு கத்தி போல இருக்கக்கூடிய நாக்கு. இந்த நாக்கை வச்சு என்ன பண்றோம், நாம எம்பெருமான் குணங்களை பழிக்கிறோம், பிரதிதினம் பழிக்கிறோம். அதுவும் அவளுக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்புகளை பழிக்கிறோம் நாமோ. இத எப்படி எம்பெருமான் விஷயத்திலேயே எப்படி பண்றோம் அப்படின்னா, எம்பெருமான் வாலி தாட்டகையை கொன்னான், ஒரு ஸ்திரீயா இருக்கக்கூடிய தாட்டகையை கொன்னான். பெருமாள் கண்டிப்பா நம்மளை ரட்சிப்பான் அப்படின்னு நினைச்சிருந்த வாலிய கொன்னான். கரணோடு போர் புரிஞ்சப்போ கொஞ்சம் பின்வாங்கினான் அப்படின்ற ஒரு குற்றங்கள்லாம் சொல்றோம். இது ராமாயணத்திலே வர விஷயம்தான். இது மூணும், அதாவது ஒரு நாடகத்துல லவன் பேசின மூன்று தூஷணங்களை சுவாமி தேசிகன் இங்க எடுக்கிறார். ஒன்னு தாட்டகையை கொன்னது, இன்னொன்னு வாலிய மறைஞ்சிருந்து கொன்னது, இன்னொன்னு கரணோட போர் புரியும் பொழுது மூன்றடி பின்னாடி போய் கொன்னது. இந்த மூன்றையும் ராமன் செஞ்சபடினால இன்னைக்கும் ராமன் தோஷயுக்தன் அப்படின்னு ஒரு கதையை இன்னைக்கும் நாம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் பதில் ராமாயணங்கள்லயே, ராமாயண வியாக்கியானங்கள்லயே பிரசித்தமா இருக்கு. ஏன் அவர் தாட்டகையை கொன்னார்ன்றதுக்கு வால்மீகியே ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கார். வாலியை ஏன் மறைஞ்சிருந்து கொண்டார்ன்றதுக்கு வாலி வால்மீகியும் சொல்லியிருக்கார். வியாக்கியானங்கள்ல ரொம்ப பிரமாதமா, ராகவிய வியாக்கியானங்கள்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. வீரராகவியத்தெல்லாம் பெரியவாள் பிரவச்சன கர்த்தாக்களும் அதுவும் திருக்குடந்த ஆண்டவன்லாம் சாதிக்கிறப்போ இந்த விஷயத்தை எடுத்து ரொம்ப ஸ்பஷ்டமாவே சாதிச்சிருக்கார். தாடகாவதத்தை பத்தி எல்லாம் அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் கேட்டுட்டு கூட நாம திருப்பி திருப்பி ராமனிடத்துல தப்பா பேசுறோம். தாடகையினுடைய வதத்தில் பார்த்தால் தெரியும் நமக்கு, ஸ்திரீ வதம் கூடாது அப்படின்னு இருக்கு. ஒரு ஊருக்குள்ள ஒரு பெண் புலி வந்துருச்சு, எல்லாரையும் அடிச்சு சாப்பிடுறது. விஸ்வாமித்திரர் சொல்றாரு, ஸ்திரீய வதம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியா ராமா அப்படின்னு சொல்லி இந்த திருஷ்டாந்தத்தை வால்மீகியே காட்டுறாரு. விஸ்வாமித்திரர் சொல்றா போல, ஊருக்குள்ள ஒரு பெண் புலி வந்து எல்லாரையும் அடிச்சு சாப்பிடுறதுன்னா அது பெண் புலி அப்படின்னு சொல்லிட்டு கொல்லாம இருப்பியா ராமான்னு கேட்கிறார். என்ன முக்கியம், அது பெண் புலியோ ஆண் புலியோ, பிரஜைகளுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா காப்பாற்ற வேண்டியது ரக்ஷகனுடைய பொறுப்பு இல்லையா, அவன்தானே நம்மளை காப்பாற்ற வேண்டியவன், அதனால அவனுடைய பொறுப்பு. இன்னொரு லோக திருஷ்டாந்தம் ஒன்னு சொல்றேன், ஆண் பிசாசு ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருச்சுன்னா ஆண் பிசாசு மட்டும்தான் ஓட்டுவாளா, பெண் பிசாசு ஓட்டவே மாட்டாளா இல்லையா? பிசாசு ஆணோ பெண்ணோ ஓட்டித்தானே ஆகணும், அதைத்தானே ராமன் பண்ணா. அதுவும் இது சந்தேகம் வரும்போது பெருமாள் சொல்றார், பித்ருவச்சன நிர்தேசாத்து பித்ருவச்சன கௌரவாத்து வச்சனம் கௌஷிகசேதி கர்த்தவியம் அபிசங்கையா அப்படின்றார் வால்மீகி பெருமாள் சொல்றதாக. அப்பா சொன்னார் செஞ்சே ஆகணும், இது அப்பாவுடைய வார்த்தையா எடுத்து நான் சொல்லணுமே தவிர செய்யணுமே தவிர இது பெண்ணை கொள்ளணுமா ஆணை கொள்ளணுமான்ற சந்தேகம்லாம் எனக்கு இல்ல, விஸ்வாமித்திரர் சொன்னார் நான் செஞ்சேன் அப்படின்றார். அப்படி இருக்கிறப்போ பெருமாளும் இதை சொல்லிட்டார், விஸ்வாமித்திரருக்கும் இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் காண்பிச்சிட்டார், வால்மீகியும் தாடக வதத்தை தப்பு இல்லேன்னு சொல்லிட்டான். இன்னும் ஒருபடி மேல போய் அடியனால விண்ணப்பிக்க முடியும். இந்த இடத்துல தாடகனுடைய புள்ள மாரீச்சன், மாரீச்சன் ராவண இடத்துல சொல்றான் பின்னாடி இல்லையா, பின்னாடி வரும்போது ராவண இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றான், ராமோ விக்கிரகவான் தர்மஹான்றான். கம்பன் சொல்லும்பொழுது வடிவடுத்த தர்மம்னு சொல்றானா மாரீச்சன். அப்போ ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு யார் சொல்றான், தாடகிய புள்ளையே சொல்றான். அப்ப அம்மாவை கொண்டவன போய் தர்மவான்னு யாராவது சொல்லுவானா? அப்ப இவன் எப்பேற்பட்ட தர்மவானா இருந்தால் தன் அம்மாவை கொன்றவன் அவன் இருந்தால் கூட அந்த பிள்ளையின் வாயில இப்படி ஒரு வார்த்தை வரும், அதெல்லாம் நாம விட்டுட்டு இன்னைக்கும் பேசிட்டு இருக்கவே. வாலி வதத்தை பத்தி சொல்லவே வேண்டாம், பிரஜானாந்த ஹிதேரதஹான்னு சொன்னார் பெருமாள். நாலஞ்சு விஷயங்கள் இருக்கு வாலி ஏன் மறைஞ்சு கொண்டார்னு. சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்தனும், அதனால நேர்ல போய் வாலி சண்டைக்கு வானா, வாலிக்கு இருந்த மனசுக்கு அவன் நேரடியா ஏன்னா தாராக தாரைய பார்த்து என்ன சொல்றான், ராமன் வந்திருக்கானா அவன் சரணாகத வற்சலன்றான். அப்போ ராமன் போய் சண்டைக்கு வாடான்னு கூட்டிருந்தாருன்னா அவன் காலில் விழுந்துட்டு இருப்பான். சரணாகத்தி தர்மத்தை காப்பாத்தனமோ இல்லையா, காலில் விழுந்தவன இல்ல இல்ல உன்னை கொல்லதான் கொல்லுவேன், நீ என்ன சொல்றதுன்னு எழுந்து கொல்ல முடியுமா, நான் வந்து சுக்ரீவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியுமா, அதனால மறைஞ்சு கொடுத்த சரணாகத்த தர்மத்தை காப்பாத்ததுக்கு மறைஞ்சிருந்து கொண்டார். பிரஜானான் செய்தேரதா, வாலியை போய் நேரடியா சண்டை கூட்டிருந்தா வாலியா வந்திருப்பான். அவனுடைய படை தளபதி, ஐந்தாம் கட்ட தளபதி, ஆறாம் கட்ட தளபதி, ஏழாம் கட்ட தளபதின்னு இப்படி ஒவ்வொருத்தரா வந்திருப்பா, மொத்த பேரையும் கொண்டுட்டு அப்புறம் வாலியை கொண்டு இருக்கணும் இல்லையா. அப்போ அவனுக்கு பிரஜைகளா வந்தவள் யாரு, வாலிக்கு பிரஜைகளா வந்தவர் எல்லாம் வானரர்கள், இவருடைய கைங்கரியத்துக்காக வந்தவர்கள் அவர்கள் மொத்த பேரையும். இப்போ கரணியும் திருஷரனும் 14,000 ராட்சசர்களை ஜனஸ்தானத்துல கொல்றப்போ அவளுக்கு தேவையில்லை இது இல்லையா. அப்போ வந்து அவ எல்லா ராட்சசர்கள் அவ ராமனுக்கு தேவையில்லாதவர்கள், அவர்கள் மொத்த பேரும் அவர்களை கொல்றது பரவாயில்லை, ஆனால் இங்க கொல்லணும்னா அவர்கள் மொத்த பேரும் ராமனுடைய கைங்கரியத்துக்காகவே அவதாரம் பண்ணி இருக்கிறவர்கள். அப்படி இருக்கிறப்போ தேவா தேவைகி வானரத்தும் உபாகத்தைகின்னு சொன்னார் வால்மீகி. அப்ப அந்த தேவர்கள் தானே வானரர்களாக இங்க அவதரிச்சிருக்கா பூலோகத்துல, அவர்களை போய் யாராவது கொல்லுவாளா? அதனால தனக்கு அனர்த்தம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, தன் பிரஜைகளுக்கு ஹிதம் நடக்கணும், சந்தோஷம் நடக்கணும்ன்றதுக்காக மறைஞ்சிருந்து கொண்டார். இன்னொன்னு ராமாயணத்துல ராமனுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தால், தம்பிகளை காப்பாத்துறது, அதாவது கனிஷ்ட பிராத்தாக்களை காப்பாத்துறது தான் ராமனுடைய தர்மமா இருந்திருக்கு. நன்னா பாருங்க, லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன், விபீஷணன், அதே போல சுக்ரீவனை காப்பாத்துறது தான் ராமாயணத்துல ராமனுடைய தர்மம். அப்படிப்பட்ட ஒரு தர்மம், சரணாகத ரக்ஷணத்துக்காகவும் கனிஷ்ட பிராத்தாக்களை லாலனம் பண்ணணும்ன்ற ஒரு தர்மத்தை காப்பாத்துறதுக்காகவும் வாலிய கொன்னார் அப்படின்றது பல வியாக்கியானங்கள்ல பாக்கலாம். இதெல்லாம் கம்மி, இன்னும் எத்தனையோ வியாக்கியானங்கள்ல வாலி விஷயமா நிறையவே சொல்லியிருக்கா. அதே மாதிரி கரணோட போர் புரிஞ்சதும் ஏன்றது ஸ்பஷ்டமாவே சொல்லியிருக்கா. அப்படி இதெல்லாம் விட்டுட்டு நாம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு கூட திருப்பி திருப்பி என்ன பண்றோம், நாம வந்து ராமனிடத்திலே தவறு சொல்றதுக்கு நாம காத்துன்னு இருக்கோம். நிரவதி குணக்கிராமே ராமே நிராகசி வாகசி, கடைசியில் என்ன சொல்லும்பொழுது பரிமித குணே ஸ்பஷ்டாவத்யே முதா கிமுதாசதே. இதுல என்ன நம்ம கண்டுட போறோம், நமக்கு என்ன கிடைச்சிட போறது? பெரிய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், அனாவசியமாக பெரியவாள் இடத்துல பெரியவாள் மேல தப்பு சொல்றதுனால நமக்கு என்ன கிடைச்சிட போறது அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சொல்றது. அதனால பெரியவாள் இடத்துல அபச்சாரப்படாமல் நாம கூடுமான பரியந்தம் வாழணும். இது வேதாந்த பொருளாகவும் ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ரொம்ப நன்னா சொல்லலாம், அத்வைத மதத்தை கண்டிக்கிறதாகவும் சுவாமி தேசிகன் ரொம்ப நன்னாவே சாதிச்சிருக்கார். இதோட இந்த அனுப்புன பத்தி முடிஞ்சது. நம்ம நாளைக்கு வேற ஒரு பத்தி பார்க்கலாம். தாசன் எஸ்ய வாக்வருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷிதனிவியில ரெண்டாவது பத்தி இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது பத்தியுடைய பேரு திருப்த பத்தி. திருப்தஹா அப்படின்னால் கர்வமடைந்தவன் அப்படின்னு அர்த்தம். அந்த பத்தியில முதல் ஸ்லோகம் இப்ப வரக்கூடிய ஸ்லோகம். கிரமப்படி பார்த்தால் இது 14வது ஸ்லோகம். ததேவ கிருஹ்யதாம் நாம சாகமண்டூகராசபைஹி திஸ்ருணாம் தாவதாஹந்த மூர்த்தீனாம் கிமிஹாகதம். ததேவ கிருஹ்யதாம் நாம சாகமண்டூகராசபைஹி திஸ்ருணாம் தாவதாஹந்த மூர்த்தீனாம் கிமிஹாகதம். போன அனிப்புன பத்தியில அனிப்புணன் அவனை பத்தி ஒரு 13 ஸ்லோகங்கள், அதாவது சமர்த்தன் அல்லாதவனை பத்தி ஒரு 13 ஸ்லோகங்கள் சுவாமி நிகமாந்த மகாதேசிகராலே சாதிக்கப்பட்டது. அதுல 11 ஸ்லோகம் ஆர்யாவிரத்தில சுவாமி சாதிச்சார். கடைசி 2 ஸ்லோகங்களை அவருடைய சைலியிலேயே அழகான 2 விரத்தங்களாலே சாதிச்சார். அதுல கடைசி ஸ்லோகம் முடியும் பொழுது நிரவதி குண கிராமேன்னு ராமனிடத்திலேயே நம்ம குற்றம் சொல்றோம், அபச்சாரப்படுறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக சாதிச்சு, நம்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை நாம பார்க்கறது இல்ல, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்களை பார்க்காமல் அடுத்தவர்கள் பேர்ல இருக்க தோஷங்களை பார்க்கிறோம், இல்லாத ஒரு தோஷத்தை அவள் மேல செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி அழகாக அந்த பத்தியை முடிச்சு வச்சார். இப்போ இந்த பத்தியில ரொம்ப அழகாகவே சொல்றார் கர்வமடைந்தவர்களை பற்றி. சாக மண்டூக ராசபைகி, ஆடு தவளை கழுத இந்த 3 ஜந்துக்கள் ததேவ நாம அவர்களுடைய பெயரையே, அவர்களுடைய பெயரையேனா மும்மூர்த்திகளுடைய பெயரையே, கிருஹ்யதாம் வைத்துக் கொள்ளப்படட்டும் ஹந்த. அதனால என்ன இருக்கு, தாவதா நல்லது இருந்துட்டு போட்டோம், தாவதா அதனால திஸ்ருணாம் அந்த 3 தேவதைகள் இருக்காளே மும்மூர்த்திகள் இங்க கிமிகாகத்தம், அதனால இந்த 3க்கு இந்த ஆடு தவளை இந்த கழுத இந்த 3க்கும் என்ன வந்துடுத்து அப்படின்னு கேக்குற. இல்ல அந்த 3 பேருக்கு தான் என்ன குறைவு வந்துடுத்து அப்படின்னு கேக்குறாரு இந்த ஸ்லோகத்தினால. ரொம்ப அழகான ஸ்லோகம். பெரியவாளை போல நாமும் அவளுடைய பெயரையோ நடை உடை பாவனைகளையோ வச்சுக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவளுடைய பெயரையோ நடைமுறை பாவனைகளையோ வச்சிருந்தால் அவளோட வசத்தியா நாம் ஆயிட முடியும். இல்ல அவளுடைய உயர்வு தான் நாம அவளுடைய பெயர் வச்சிருந்த குறைஞ்சு போயிடாது. வீண் தம்பத்தினால என்ன பிரயோஜனம் இருக்கு? பரிகாசம் தான் மிச்சமாகும். இப்ப உதாரணமா சொல்றேன் ஒரு விஷயம். அடியன் பேர் தேவநாதன் வச்சுக்கலாம். அடியனுடைய அஸ்மத ஆச்சாரியனுடைய பேரும் தேவநாதன். தேவநாதன்ற திருநாமம் அவருக்கு இருக்கு, அந்த பேர் எனக்கும் இருக்கு அப்படின்றதுனால அவரை காட்டிலும் நான் உயர்த்தி உயர்வானவன் அப்படின்னு நான் நினைச்சு டம்போ அடிச்சுட்டேன்னா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இதனால எனக்கு பரிகாசம் தான் மிச்சமாகும். தேசிகன் சொன்னா போல எல்லாமே ஒரு ஒரு எந்த விதமான பிரயோஜனத்துக்கும் இல்லாமல் பரிகாசமா லோகத்துல நிக்கப்படும், வேற ஒண்ணுமே கிடைக்காது வீண் டம்பத்தினால. அதே இங்க சாதிக்கிறார் சுவாமி. சாக மண்டூக ராசபைகி தவளை ஆடு கழுத, இதே பேர் சாகா பிரம்மா, மண்டூகா மகாவிஷ்ணு, ராசபகா சிவன். எப்படின்னு பார்த்தால் பெரியவாள் அழகா எடுத்திருக்க உதாரணங்கள்லாம் இதுக்கு அமரகோஷத்துல வருது. விரிஞ்சோ அஜோ விரிஞ்சினா சாகபஸ் தச்சாகலகா அஜ அப்படின்னு, பிரம்ம சாகையோகோ அப்படின்னு அஜா அப்படின்னா சாகத்துக்கும் பேரு, தவளைக்கும் பேரு, ஆடுக்கும் பேரு, பிரம்மாவுக்கும் பேரு அப்படின்னு வருதுன்னு ஒரு உதாரணம் காட்டுற. அதே மாதிரி விஷ்ணு மண்டூக்கையோகோ, அதுவும் எங்க பார்த்தால் பெருமாளுக்கும் தவளைக்கும் ஒரே மாதிரியான பேரு. யமா நிலேந்திர சந்திரார்க்க விஷ்ணு சிம்மாம் சுவாஜிஷு சுகாஹி கபி பேகேஷு ஹரிர்னா அப்படின்னு, மண்டூக்கத்துக்கும் ஹரிக்கும் ஒரே மாதிரியான, ஹரிர் அப்படின்ற திருநாமம் இருக்கே அது மண்டூக்கத்துக்கும் பேரு, தவளைக்கும் பேரு, மகாவிஷ்ணுவுக்கும் பேரு. ஹரா ருத்ராக்னி கர்தபாஹா அப்படின்னு, ஹர அப்படின்னா ருத்ரனுக்கும் பேரு, கர்தவம்னு சொல்லக்கூடிய கழுதிக்கும் பேரு. ரத்னமாளிகையில ரத்னமாலையில வருது இதெல்லாம். அப்போ இந்த மாதிரியான பேர்லாம் ஒற்றுமை இருக்க, பேர் ஒற்றுமை இருக்க அப்படின்னு கேட்டால், இந்த பெயர் ஒற்றுமை இருக்கிறதுனால திருமூர்த்திகள் ஒருபொழுதும் தாழ்ந்தவர்களாகவும் ஆக மாட்டார்கள். இந்த ஆடு தவளை கழுதை இதெல்லாம் திருமூர்த்திகள் அளவுக்கு உயர்ந்ததாகவும் ஒருபொழுதும் காணப்படவே காணப்படாது. கோபாலாச்சார சுவாமியே வியாக்கியானத்தில் எடுக்கும்போது ஒருத்தனுக்கு வாசுதேவன் பேர் இருக்கலாம், லோகத்துல சாதாரணமா இருக்கிறவன், ஒரு ரோட்ல திரிஞ்சின்னு இருக்கவன், அவனுக்கும் வாசுதேவன் பேரு, சாக்ஷாத் எம்பெருமானுக்கும் வாசுதேவன் பேரு, ரெண்டு பேரும் சமமாயிட முடியுமான்னு கேட்கிறார். இத மாதிரி பெரியவாள் நிறைய நம் நெஞ்சில படுற மாதிரி உபமானங்கள் நிறைய காட்டுறா இந்த ஸ்லோகத்தினால. இதை வேதாந்த பரமாவும் பார்த்தால் ரொம்ப அழகாகவே கொண்டு போறார் வியாக்கியானத்துல கோபாலாச்சார சுவாமி. பிரம்மம் இருக்கு. இப்போ பிரம்ம சப்தம் சர்வத்திர உபயோகப்படுறது. பிரம்ம சப்தத்துக்கு பரமாத்மான் அர்த்தம், பிரம்ம சப்தத்துக்கு ஜீவன் அர்த்தம், பிரம்ம சப்தத்துக்கு மூல பிரகிருத்தின் அர்த்தம். முண்டகோபனிஷத்துல தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாமரூப அன்னஞ்ச ஜாயத்தே, இன்னொரு இடத்துல தபசா சீயத்தே பிரம்ம தத்தோ அன்னம்பி ஜாயத்தே, இது சூத்திரகாரரே சொல்றார். சாச்சைகசிய பிரம்ம சப்தவத்துன்னு ரெண்டாவது அத்தியாயத்துல வேதாதிகரணத்துல வரக்கூடிய நாலாவது சூத்திரம், அது வியாக்கியானத்துல இதை சாதிக்கவே சாதிக்கிறா பிரம்ம சப்தவத்து அப்படின்னு. இப்போ பிரம்ம சப்தத்துக்கே மூல பிரகிருத்தின் அர்த்தம், பிரம்ம சப்தத்துக்கே ஜீவன் அர்த்தம். அப்ப எல்லாம் ஒன்னாயிடுமா? இந்த பிரம்மமும் இந்த ஜீவனும் இந்த மூல பிரகிருத்தியும் பரமாத்மாவை ஆயிட முடியுமா? அதே பேர் வச்சிருக்க அப்படினால ஜீவோ பிரம்மைவன் ஆபரகான்னு சொல்லலாம் அத்வைதிகள். ஆனால் ஒருபொழுதும் ஜீவன் பிரம்மமாக ஆக மாட்டான் அப்படின்றது தானே கருத்து. ஆகையினால பெரியவாளுடைய பெயரை நாம வச்சுக்கலாம். நாம அந்த பெயரை வச்சுக்கிறதுனால ஒண்ணு பண்ணலாம், அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அந்த திருநாமத்தை நாம வச்சிருக்கிற அப்படின்னால அவர்களுக்கு தொண்டர் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நாம இருந்தால் சாலோக்கிய சாமீப்ய சாருஜ்ய சாலோக்கிய சாமீப்ய சாரூப்ய சாயுஜ்யங்களை நம்மளால அடைய முடியும். இது வேணா அடைய முடியும். டபீன் டம்பத்தினால ஒரு பயனுமே கிடையாது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹா. சுபாஷித நீவியில 14வது ஸ்லோகம், திருப்த பத்தத்தில 2வது ஸ்லோகம். சென்ற உபன்யாசத்துல இந்த சங்கியா நம்பரானது கொஞ்சம் திருத்தி சொல்லப்பட்டது. 13வது ஸ்லோகத்தை 14வது ஸ்லோகம்னு சொல்லி அடியன் விஜாபிச்சுட்டேன், அதுக்காக எல்லோரும் அடியனை க்ஷமிச்சுக்கணும். இப்போ கிரமமா 14வது ஸ்லோகம். அண்டஜா புண்டரீகேஷு சமுத்ரேஷு ஜனார்தனாஹ நீலகண்டாஸ்ச சைலேஷு நிவசந்தி நதேனதே. அண்டஜாஹ புண்டரீகேஷு சமுத்ரேஷு ஜனார்தனாஹ நீலகண்டாஸ்ச சைலேஷு நிவசந்தி நதேனதே அப்படின்னு அழகான ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் சாக மண்டூக்க ராசபைகி அப்படின்னு ஆடு தவளை கழுதை முதலானவற்றுக்கெல்லாம் பெயர் ஒற்றுமைகள் திருமூர்த்திகளோடு இருந்தாலும் கூட இதுங்க வீண் டம்பம் பண்ணிட்டுன்னா திருமூர்த்திகளுக்கு ஒரு குறவும் ஏற்பட போறதில்லை. இவா என்னதான் டம்பம் அடிச்சிருந்தாலும் இவாள் ஒருபொழுதும் திருமூர்த்திகளுக்கு இருக்கக்கூடிய பெருமையை இவா அடைய போறதும் இல்லை அப்படின்றத பத்தி சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால பல அர்த்தங்களை நமக்கு புரிய வச்சு காண்பிச்சார் லோகத்துல. இப்போ அடுத்தது பெயர் ஒற்றுமை இருக்கட்டும், இருப்பிடம் ஒற்றுமை இருந்தால் என்ன பண்றதுன்னு அடுத்த கேள்வி. இருப்பிட ஒற்றுமை இருந்தால் அதுல என்ன பண்ண முடியும், அதுக்கு மதிப்பு வரலாமோ இல்லையோ அப்படின்னு கேட்டால் அதுவும் வராதுன்றார். இந்த திருப்தன் இருக்கானே கர்வமுடையவன், என்ன பண்ணாலும் அவனால மேம்பட்டு வரவே முடியவே முடியாது. ஆனால் அவன் உள்ளுக்குள்ள நினைச்சுக்கலாம், தான் இந்த லோகத்துல அதிகமாக மேன்மை உடையவனாக இருக்கேன் அப்படின்னு கர்வத்தினால் நினைச்சுக்கலாமே தவிர ஒருபொழுதும் அவன் மேன்மையை அடையவே முடியாது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ஒரு அழகான வார்த்தை இருக்கு சம்ஸ்கிருதத்துல, சுமேரு சிகரஸ்தோப்பி காக்கா கிம் கருடாயத்தே. இது கிராமங்கள்ல ஒரு சுலபமாகவே சொல்லக்கூடிய ஒரு இதான். உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி என்னைக்குமே பருந்தாக முடியாதுன்னுவா. அத மாதிரி சம்ஸ்கிருதத்துல இது அழகா சொல்றா, காக்கா மேருமலையில போய் உட்கார்ந்திருந்தால் கூட கருடனா மாறிடவே முடியாது ஒரு பொழுதும் அப்படின்னு. அது இந்த ஸ்லோகத்துக்கு அற்புதமா பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் புண்டரீகேஷு தாமரை பூக்கள்ல அண்டஜாக அண்டஜங்களாக ஆன பட்சிகளுக்கும், சமுத்திரேஷு கடல்கள்ல ஜனார்தனாக ஜனார்தனம் அப்படின்னு சொல்ற முதலைகளுக்கும், சைலேஷு மலைகள்ல நீலகண்டாக நீலகண்டம்னு சொல்லக்கூடிய மயில்களும் வசிக்கின்றன. அதனால தேன அதனால நதே இந்த பெயரை உடைய நீலகண்டன் சிவபெருமானும் புண்டரீகன் அப்படின்றதுனால அண்டஜன்னா இருக்கக்கூடிய சதுர்முக பிரம்மாவும், ஜனார்தனன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனும் ஒருபொழுதும் ஒன்றாக கருதிவிட மாட்டார்கள் அப்படின்னு இங்க சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அண்டஜம் அப்படின்ற இந்த சொல்லு இருக்க அது பிரம்மாவையும் சொல்லும், சாதாரண இந்த அன்ன பக்ஷியும் சொல்லும். அண்டாத்து ஜாயத்தை அண்டஜா அண்டஜா புண்டரீகேஷு தாமரை பூக்கள்ல அண்டஜாக இந்த அன்ன பக்ஷிகள் இருக்கு. அதே மாதிரி சதுர்முக பிரம்மா தாமரை பூக்கள்ல அமர்ந்துட்டு இருக்கான். அப்ப அவன் ரெண்டு பேரும் ஒன்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையவே கிடையாது. சாதாரண பக்ஷிகள் சதுர்முக பிரம்மாவோட ஒன்னா ஆகவே ஆக முடியாது. அண்டஜம் அப்படின்றது முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய பக்ஷிகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அண்டாத்து ஜாயத்தை எத்தி அண்டஜகா அப்படின்றதுனால இந்த பிரம்மாண்டத்தில் உண்டானவன் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகினோதி தஸ்மைனு ஆத்திய சிருஷ்டியா பண்ணக்கூடிய சதுர்முக பிரம்மா முதல் முதல் உண்டானவன் அப்படின்னால அவன் அண்டஜன். அப்ப அவனும் இதுவும் ஒன்னாயிட முடியுமான்னு கேட்டால் பெருமாளுடைய நாபிகமலத்தில் உதித்த பிரம்மாவும் சாதாரண பட்சியும் ஒன்னாயிட முடியுமான்னா ரெண்டுத்துக்குமே அண்டஜன் தான் பேரு, அதனால அது ஆயிடுமா? ஆகவே ஆகாது. சமுத்திரத்தில் ஜனார்தனன் திருப்பார் கடல்ல எழுந்தொழி இருக்கிறார். அம்பசிய பாரே போனசிய மத்திய நாகசிய புரட்டு மகதோ மகியான்னு வேதமே சொல்றது. அப்படி எழுந்தொழி இருக்கார் பெருமாள். அப்படி ஏற்பட்ட ஜனார்தனன் அதே சமுத்திரத்தில் முதலைகளும் இருக்கு, அதுகளுக்கும் ஜனார்தனன் தான் பேரு. அப்போ அந்த முதலைகளும் சாக்ஷாத் எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரன் ஸ்ரீமன் நாராயணன் ஒன்னாயிட முடியுமா? ஆகவே முடியாது. நீலகண்டாக மயில்களுக்கு பேரு. நீலகண்டன் கைலாயகிரியில மயில்களும் வசிக்கலாம், எம்பெருமான் அதாவது மகேஸ்வரனும் இருக்கலாம். அப்போ நீலகண்டாகன்ற ஒரு பெயர் சாமியம் இருக்கிறபடினால அந்த மயில்களும் அந்த சிவபெருமானும் ஒன்னாயிட முடியுமா? கண்டிப்பா ஒருபொழுதும் ஒன்னா ஆகவே முடியாது. கர்வத்தோட போட்டி போட்டு பார்த்தா ஒண்ணுமே கிடைக்காது. நாம லோகத்துல பெரியவாளோட போட்டி போடலாம், போட்டி போடலாம். பெரியவாள் ஒரு சத்துசாஸ்திர பாரங்கத்தர ஒரு மகான் எழுந்தொழி இருக்கார் அப்படின்றதுனால அவர் மட்டும்தான் வாசித்தாரா சத்துசாஸ்திரம், அடியேனும் வாசிக்கிறேன் சத்துசாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளால முடியும், அடியேனும் வாசிச்சுட்டேன். இப்போ அடியன் எடுத்துனா அடியன் கூட ஒரு நாலு புத்தகத்தை வாசிச்சிருக்கேன். அதனால அஸ்மத் பெரியவாளும் மகான் மகாவித்வான்களும் மகாமகா உபாத்தியாயர்களும் அடியனும் ஒன்னா ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒருபொழுது ஆகவே முடியாது. அதுதான் உண்மை. இந்த கர்வம் இருந்தால் இந்த கர்வத்தை கொண்டு நம்மளால ஒன்னுத்தையும் சாதிக்கவே முடியாது. என்ன வேணும் வாழ்க்கையில நமக்கு அப்படின்னா வினயம் வேணும், வினயம் இருக்கணும். அவர்களுடைய திருநாமங்களை நாம ஏறிட்டு கொண்டார்களோ அவருடைய ஊர் அவர் அவதரித்த திருவூர்ல நாமளும் பிறந்திருந்தால் அந்த பெருமையை பறைசாற்றிக் கொண்டு அவர்களுக்கு தொண்டு புரிந்தால் நமக்கு க்ஷேமம். படியேன் காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்கேன். காஞ்சிபுரத்தில் எத்தனையோ மகான்கள் பிறந்தா அத்தனை மகான்களும் நானும் ஒன்றுன்னு சொன்னால் இது அடுக்குமா லோகத்துக்கு? ஒருபொழுதும் அடுக்கவே எடுக்காது. அந்த மகான்களுடைய ஒரு கடுகளவு சம்பந்தம் அடியனுக்கு இருக்கு. ஏன் காஞ்சிபுரே ஜனிதத்துவா? அது எப்பேற்பட்ட மகான்கள், எப்பேற்பட்ட மகான்கள் காஞ்சிபுரத்தில் அவதரிச்சிருக்கா, காஞ்சிபுரத்தில் வாழ்ந்திருக்கா, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கா மகான்கள். அந்த மகான்கள் வாழ்ந்துட்டு இருக்க ஊர்ல அடியேனும் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு வினயமா எடுத்துக்கணும். அவர்கள் தான் காஞ்சிபுரத்தில் இருக்காளன்னா நானும் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன். அவா தான் சம்ஸ்கிருதம் வாசிச்சிருக்காளன்னா நானும் தான் சம்ஸ்கிருதம் வாசிச்சிருக்கேன். அவா தான் சாஸ்திர பாரங்கத்தன் சொல்லிக்க முடியுமான்னா அடியேனும் சொல்லிக்கலாம் சாஸ்திர பாரங்கத்தன் அப்படின்னு சொன்னால் இது கடைசியில கடைசி கர்வத்தில் தான் போய் நிற்கும். ஒன்னும் பரிகாசம் தான் மிச்சமாகும், வேற எதுவும் மிச்சமாகவே ஆகாது. அதனால சாயுஜ்யம்னா ஐக்கியம்னு அர்த்தம் கிடையாது. அவளுக்கு எனக்கு காஞ்சிபுரத்தினால சாயுஜ்யம் இருக்கு அப்படின்னு அதுக்கு பேர் ஐக்கியம்னு அர்த்தம் கிடையாது. இப்போ விஷ்ணுரேவ பூத்வான்னு ஒரு வாக்கியம் இருக்கு, விஷ்ணுவாகவே ஆகிறான் அப்படின்னு இருக்கு. அப்போ எல்லாருமே லோகத்தில் விஷ்ணுவா ஆயிட முடியுமா? ஒருபொழுதும் ஆக முடியாது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விஷ்ணுவை போல ஆகிறான் ஏதோ ஒரு குணத்தினால, ஒரு 0.1% இவன் விஷ்ணுவை போல ஆகிறான் அப்படி வேணா சொல்லலாம். விஷ்ணுரேவ பூத்வான்றதுக்கு கடவுபிடிச்சத்துல ஒரு வார்த்தை இருக்கு, தாத்ருகேவ பவத்தின்னு ஒரு வார்த்தை. அதுக்கு ஏவகாரத்துக்கு இவன் அர்த்தம் பண்ணியிருக்காரு உபனிஷத் பாஷ்யக்காரர். இது எல்லாருமே ஒத்துண்டான, அத்வைதிகளும் ஒத்துண்டான் ஆகணும். அதை அவளே இவ ஏவா எல்லாத்துக்கும் ஒரே பொருள்னு சொல்றான்னு உத்தம சுவாமி எடுக்கிறார் வியாக்கியானத்துல. அப்ப கட்டோபனிஷத்துல வர வார்த்தைக்கு தாத்ருக் இவ பவதி, அதை போலவே இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அவளுக்கு பெரியவாளுக்கு மகதைஸ்வரியங்கள், சாஸ்திர சாதுரியங்கள், கவி சாமர்த்தியங்கள் இதெல்லாம் பெருமாள் அவளுக்கு தங்கு தடையின்றி கொடுத்திருக்கா. அவள் மகான்கள் அவளோட சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கும் லவலேசம் ஏதோ ஒரு கொஞ்சம் நமக்கும் ஒட்டின்னு இருக்கு அவளுடைய அனுகிரக வசாத்து. அப்படி சொன்னால் இது நிலைத்திருக்கும். அதனால நாம் இந்த ஸ்லோகத்தினால தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னால், பெரியவாளிடத்துல அபச்சாரப்படாமல் அவளுடைய பெயர் ஒற்றுமையும் அவளுடைய இருப்பிட ஒற்றுமையும் நமக்கு இருந்தால் கூட தம்பம் அடித்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்குருதி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹா. சுபாஷித நீவியில 15வது ஸ்லோகம், திருப்த பத்ததியில 3வது ஸ்லோகம். காமம் லிகது சம்ஸ்தானம் கஸ்சித் ரூபஞ்ச பாஸ்வதஹ அபித்தி விஹிதாலம்பம் ஆலோகம் விலிகேத் கதம். காமம் லிகது சம்ஸ்தானம் கஸ்சித் ரூபஞ்ச பாஸ்வதஹ அபித்தி விஹிதாலம்பம் ஆலோகம் விலிகேத் கதம். கஸ்சித், ஒருவன், அதாவது சித்திரம் எழுதுபவன் ஒருவன், பாஸ்வதஹ சூரியனுடைய சம்ஸ்தானம் அந்த பிரதிபிம்பத்தை, ரூபம் பிரதிபிம்பத்தையும் ரூபம் வெண்மையான அந்த வர்ணத்தையும், காமம் வேண்டிய மட்டும் லிகத்து எழுதட்டும், அபித்து விகிதாலம்பம் சுவற்றில் அடங்காத ஆலோகம் அந்த ஒளியை கதம் விலிகேத் எப்படி எழுதுவான். ரொம்ப அழகான ஸ்லோகம். முதல் ரெண்டு ஸ்லோகத்தினால பெயர் ஒற்றுமையை பற்றியும் இருப்பிட ஒற்றுமையை பற்றியும் சுவாமி அழகாக சாதித்தார். இப்போ உருவத்தையும் வேஷத்தையும் கூட சமமா இருக்கலாம், ஆனாலும் அவன் எளிதில் அடைய முடியாத வகையில அந்த பிரம்ம தேஜஸ் இருக்க பெரியவாளுக்கு அது அடைய முடியுமா அப்படின்னு கேட்கிறார் சுவாமி தேசிகன். உதாரணமாக இந்த இடத்துல காண்பிக்கக்கூடிய ஒரு வஸ்து சூரியன். சூரியனை ஒரு ஆர்டிஸ்ட் சூரியனை நான் வந்து வரையறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு வரைய ஆரம்பிக்கிறான். கஷ்டித் ஒரு ஆர்டிஸ்ட். பாஸ்வதஹா சம்ஸ்தானம் ரூபம், பாஸ்வதஹா அந்த பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனுடைய பிம்பத்தை வரைய ஆசைப்படுறான். அந்த சூரியன்ல நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த வெண்மை நிறத்தையும் அதுல கொடுக்க ஆசைப்படுறான், அந்த படத்துல கொடுக்க ஆசைப்படுறான். எந்த அளவுக்கு ஆசைப்படுறானோ அந்த அளவுக்கு அவனால வரைய முடியும், தத்ரூபமாவே வரைய முடியும் அந்த சூரியனை. ஆனால் அபித்தி விகிதாலம்பம் ஆலோகம் கதம் விலிக்கேத், எல்லாம் பண்ணலாம், சூரியனை வரையலாம், சூரியனுக்கு வர்ணத்தை கொடுக்கலாம், அந்த பிரதிபிம்பம் எப்படி இருக்கோ அதே போலே சூரியன் இருக்கலாம், ஆனால் அந்த பிரகாச ஒளி இருக்க ஆலோகம் அந்த ஒளிய இவனால ஒருபொழுதும் கொடுக்கவே முடியாது. சூரியனுடைய ஒளி, உண்மையான சூரியனுடைய ஒளி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் பிரகாசப்படுத்தும், ஆனால் இவன் செவுத்துல வரைஞ்ச இந்த சூரியனுடைய ஒளி எதையுமே பிரகாசப்படுத்தவன். இதுதான் வித்தியாசம் உண்மையான சூரியனுக்கும் இவனால் வரையப்பட்ட சூரியனுக்கும் அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தத்தை, அழகான திருஷ்டாந்தத்தை எல்லாருக்கும் புரியும்படி சுவாமி தேசிகன் இங்க காட்டுறார். இதுல இப்போ பெரியவாள் என்னென்ன வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே சொன்னா போல பெரியவாளை போல மகான்களை போல சில அம்சங்கள்ல நாம இருக்கலாம், அதுவும் நமக்கு அவளை போல இரணம் இருக்கணும், அவளை மாதிரியே வேஷ்டி உடுத்திக்கணும், அவளை மாதிரியே திறமை நிட்டுக்கணும், அவளை மாதிரியே நடைமுறை பாவனைகள்லாம் நம்ம மாத்திக்கணும், அவளை மாதிரியே நாம பேசணும், இப்படியெல்லாம் ஒரு கர்வத்தினால மத்தவாள் முன்னாடி நம்மளை காண்பிச்சுக்கிறதுக்காக நம்மளை மாத்தின்றாலும் கூட அவளுக்குன்னு இருக்கக்கூடிய அசாதாரணமான ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய தன்மைகளை நாம வந்து ஒரு காலம் பெறவே முடியவே முடியாது. இப்ப இது அழகா நீதி சதகத்துல பர்த்ருஹரி சொல்றான், இது நல்ல உதாரணம், அடிக்கடி எல்லாரும் உபயோகப்படுத்துற ஒரு உதாரணம். நாம அன்னபக்ஷி மாதிரி வேஷம் தான் போட்டுக்க முடியும், ஆனால் பாலையும் தண்ணியும் பிரிச்சு எடுக்கக்கூடிய சக்தி நமக்கு வரவே வராது ஒருபொழுதும். நாம வேஷம் போட்டுக்கலாம், அது யார் வேணா போட்டுக்கலாம், ஆனா அன்னப்பக்ஷிகின்னு இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண தன்மை நம்மளுக்கு நமக்கு ஒருபொழுதும் வராது. இத இந்த ஸ்லோகத்துல இது அர்த்தம், மேலோட்டமா பார்த்தால் இந்த அர்த்தம். இப்போ இதுக்கு பல அர்த்தங்கள் வியாக்கியான கர்த்தாக்கள் காட்டுறார். காமம் லிகத்து சம்ஸ்தானம், இப்போ ஒரு காவியம் பண்ணணும்னு அடியனுக்கு ஆசை. இப்ப சுவாமி தேசிகனுடைய இந்த சுபாஷித நீவிய வச்சுண்டு அடியேன் ஒரு 144 ஸ்லோகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு. சுவாமி தேசிகன் உபயோகப்படுத்தின சப்தங்களை கொண்டு அடியேன் ஒரு காவியத்தை உண்டு பண்ணலாம். ஆனால் ஒரு பொழுதும் சுவாமி தேசிகனால இயற்றப்பட்ட சுபாஷித நீவியில் இருக்கக்கூடிய காவிய நடை என்னுடைய கிரந்த காவியத்தில் வரவே வராது. அந்த சுவாமியால இயற்றப்பட்ட அந்த காவியத்தில் இருக்கக்கூடிய துவனி என்னுடைய என்னால் இயற்றப்பட்ட அந்த காவியத்தில் வரவே வராது. அவருடைய ரசம் எனக்கு ஒருபொழுதும் வரவே வராது. அவர் எழுதின சப்தங்களை திருடி நான் ஒரு காவியங்கள் பண்ணலாம், ஆனா அந்த சப்தத்துக்கு இருக்கக்கூடிய பல துவனிகள் துவனி அர்த்தங்கள் என்னுடைய காவியங்கள்ல என்னால காட்டவே முடியாது. இது காவியம் லிகத்து சம்ஸ்தானம்ன்றதுக்கு இரண்டாவது அர்த்தம். இப்போ கஷ்டித் ரூபம்னு சொன்ன இல்லையா, இப்போ கஹா சித் ரூபம் பாஹா ஸ்வதஹா. கஷ்டித் ரூபம்ன்றத கஹா சித் ரூபம்னு பிரிச்சுக்கணும், பாஸ்வதஹான்றத பாஹா ஸ்வதஹான்னு பிரிச்சுக்கலாம். இப்போ என்னுடைய தேகத்தை பத்தி அடியன் எழுத ஆரம்பிக்கிறேன், என் தேகத்தை பத்தி நான் நன்னா எழுதலாம், அதுல சந்தேகமே கிடையாது. எப்படி எழுத முடியும்? தர்மபூத ஞானத்தை குணமாக கொண்ட ஆத்மா, வேறு ஒரு ரூபம் இல்லாத ரூபம் இல்லாமல் தானே பிரகாசிக்கக்கூடிய ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆத்மா, அபித்தி தேகத்தோட அதாவது அபித்தி வேறு ஒரு தேகத்தோட வேறுபடாமல் தோன்றுகிற ஆத்மா, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் நான் எழுதலாமா தவிர அதை நான் கண்ணில் காட்டவே முடியாது ஒருபொழுதும். என்னுடைய தர்மபூத ஞானம் இருக்கே, அதை நான் ஒருத்தர்கிட்ட பிரிச்சு காட்ட முடியாது. மற்ற ரூபங்களை ஏறிட்டுக் கொள்ளாமல் இருக்கக்கூடிய பிரகாசம் இருக்கே, அதை நான் வந்து மற்றவர்கிட்ட காட்ட முடியாது. அதனால என்ன வேணா எழுதலாம், அதை இன்னொரு இடத்துல போய் நான் காண்பிக்க முடியாது. இப்போ கஹா சித்ரு பாஸ்வதா இப்படி பிரிக்கலாம். உத்தமூர் சுவாமி அழகா பிரிச்சிருக்கார். இப்போ ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, நாம மோட்சத்துக்கு போறோம்னா ஒரு சூக்ஷ்ம சரீரம், இல்ல நமக்கு பெரிய விருட்சமாக வர்ணிக்கப்படக்கூடிய வேதாந்தங்கள்ல வர்ணிச்சிருக்கக்கூடிய ஒரு பரமாத்மா, மோட்சத்துக்கான தெளிவான மரம் எது அப்படின்னா பரமாத்மா. அப்போ இந்திரியங்களை பத்தி நான் எழுதணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கலாம். விஷயங்களை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய இந்திரியங்கள், செல்போன் இருக்கு, இந்த செல்போன் என்னுடைய கண்ணால கிரகிக்கப்படுறது, அப்ப என் கண்ணை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியது இந்த செல்போன். தேகம் போன்ற விஷயங்களை சித்திரத்தில் வரையலாம், நான் ஒரு பேப்பர் எடுத்து எழுதலாம், ஆனா ஜீவாத்மாக்கையும் பரமாத்மாவையும் கர்மேந்திரியத்தையும் ஞானேந்திரியத்தையும் யாராலையும் காண்பிக்க முடியாது. எப்படி எழுதுவான்? ஜீவாத்மா இப்படித்தான் இருக்கும், பரமாத்மா இப்படித்தான் இருப்பார், உருவத்தை காட்ட முடியுமா? ஞானேந்திரியங்கள் இப்படி இருக்கும், கர்மேந்திரியங்கள் இப்படி இருக்கும் அப்படின்ற உருவத்தை ஒருபொழுதும் காட்டவே முடியாது. அப்படியே ஒரு இந்த சின்ன பசங்க பாட புஸ்தகத்தை எல்லாம் போட்டிருக்குவேன், தலையிலேருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் ஒரு உருவம், அப்படியே காட்டலாம் நாம ஒரு உருவத்தை, இது சரீரம்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். இதெல்லாம் எதுக்கு சொல்றா பெரியவாள் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால், வெளி உருக்கள்ல அதாவது வெளி ரூபமாக பார்த்தால், மகான போல நான் அடியன் வேட்டி உட்கின்றிருக்கேன், மகான போல அடியன் திறமனிட்டுக்கிறேன், மகான போல நடைமுறை பாவனை இருக்கு எனக்கு, மகான போல பேச முயற்சிக்கிறேன், இந்த மாதிரி வெளி உருக்கள் வெளி தோற்றத்துல அடியன் அந்த மகான பின்பற்ற ஆசைப்படலாம், ஆனா கர்வப்படவே கூடாது, ஒருபொழுதும் கர்வப்படக்கூடாது. கர்வப்பட்டால் மேன்மை வராது. அவரை போல எல்லா விதத்திலும் அடியேன் ஆயிட்டேன்னு கர்வம் மட்டும் வந்ததுன்னா ஒரு பொழுதும் நமக்கு சிரேயஸ் அது கொடுக்கவே கொடுக்காது. அதுதான் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். தாசன்.